கோழி என கொத்தி திங்குற படுபாவி மயக்கிற சைஸ்ல கருமென இனிக்கிற எருமணி அழைக்கிற உனக்குள்ள என்ன வச்சு உண்டியல குலுக்கிற பரபரப்பா இருக்கு சிரிப்புல சிறையில அடக்கிற தின தின மனசுல கலவர நடத்துற முடி முதல் அடிவரை தினசாம் வரட்டுற கிடக்கிடுப்பா இருக்கு கொஞ்சம் போடு சிரிப்பேண்டி முத்து போட ஒத்து கொண்டா அதோட நீ விட மாட்டி வாங்க வப்ப என்ன எல்லை தாண்டி உனதிரு உதடுகள் ருசியாயிருக்குது எனதிரு உதடுகள் பசியாயிருக்குது உடலுறுப்பெல்லாம் குஷியாயிருக்குது உன தெரியா சும்மா எனக்குள்ள தெரிகிற உயிரென தெரிகிற உயிருக்கு நடுவில் உம்பட வரைகிற உதடுகள் வலிக்கிட தினசரி பல முறை நான் தருவேன் உம்மா பருவத்தின் தயவினில் ஒரு முறை துறையடி இளமைய வாசலில் நீ தான் குல குருவாயாவளே